ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலானிவாண்யாம் கோதாமனன்ய சரண சரணம் ப்ரபத்யே நீலாதுங்கஸ்தரகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரஸ் சித்தமத்யாபயந்தி शोचिष्टायाम् सृजनिकलितम् या फलात् कृत्यभूते गोदादस्यै नम इदमिधम् भूय एवास्तु भूयः। अस्मद्गुरुभ्यो नमः। கீழ்பாட்டாலே உபாய ஸ்வரூபத்தை சொல்லி இந்த சிற்றஞ்சிறுகாலே என்ற பாட்டிலே தங்கள் உத்தேசியம் கைங்கரியம் மட்டுமே என்று இந்த திருப்பாவையாகிய பிரபந்தத்தினுடைய தாத்பரியத்தை சொல்லி தலை கட்டுகிறார்கள். இதிலே பிராப்பிய ருச்சி, பிராப்பியம் அப்படின்னா என்னங்கிறதையும் சொல்றா, அதுக்கப்புறம் அப்பிராப்பியத்தையும் அந்த எம்பெருமானே தங்களுக்கு அருளி செய்ய வேணும் என்பதையும் சொல்றா, அதுக்கப்புறம் தங்களுடைய பிராப்பிய துறை அந்த அடையப்பட வேண்டியதான பிரம்மத்தை எவ்வளவு சீக்கிரம் தாங்கள் அடைய வேணுங்கிறத ஒரு துறை இருக்கே வாழ்க்கை அதையும் இவா அறிவிக்கிறாளாம். இது நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே எம்மா வீட்டிலேங்கிற பதிகத்திலே பிராப்பியத்தை நிஷ்கர்ஷம் பண்ணி அதுல அதனுடைய சரமதசையான அந்த அர்த்தத்தை நெடுமார் கடிமையிலே அனுபவித்து முடித்தார். அதாவது எம்மா வீட்டுத்திரமும் சப்பம் நின் செம்மாபாத புட்டதலை சேர்ந்தொல்லை கைமா துன்பம் கடிந்ததிரானே அம்மா அடியேன் வேண்டுவதீதேன்னு 2:9 திருவாய் மொழியிலே சாதிச்சார். அப்போ அந்த பிராப்தியமானது அடையப்பட வேண்டியது பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு நிஷ்கர்ஷமாச்சு. அதுக்கப்புறம் பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் பாகவத கைங்கரியம் ஓஸ்தி, தத் ஆராதனத்தை காட்டிலும் ததியர்களுடைய ஆராதனம் ஓஸ்தி. ஏன்னா பகவான் ஆத்மவே மேமதம் ரானோ கீதையில அப்படி அந்த ஞானி கிடைத்தற்கரீவன் வாசுதேவம் சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபான்னு அந்த கிடைத்தற்கரியனான ஞானி எம்பெருமானையே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாமும் கண்ணன்னு அப்படி உத்கோஷிச்சு அந்த எம்பெருமான அனவிரதமும் தன்னுடைய ஹிருதய குகையில வச்சுண்டு ஆராதனம் பண்றவன், அவனையே எப்பொழுதும் மனசாலே ஸ்மரிப்பவன், அப்படிப்பட்ட அந்த பக்தன் எனக்கு ஆத்மாவாக ஆகிறான்னு பகவானே சொல்றானே, அப்படிப்பட்ட அந்த பாகவத பராகாஷ்டையான நிலைமை இருக்கே அதை இந்த நெடுமார்க்கடிமையிலே சொல்றார். நெடுமார்க்கடிமை செய்வேன் போலவனை கருத வஞ்சித்து தடுமாற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்ந்த சதர் நினைந்தால் கொடுமாவிடையேன் அவனடியாரடியே கூடும் இதுவல்லால் விடுமாறென்பதன் அந்தோவியன் மூவுலகு பெறினுமேன். இப்போ முதல்ல இந்த பாசுரத்தை சிற்றஞ்சிறுகாலேன்னு ஆரம்பிக்கிறார். அது என்னது சிற்றஞ்சிறுகாலே? அது ஜாதி பேச்சு. அதாவது அந்த யாதவர்களுக்கே உள்ளதான ஒரு ஜாத்தியந்திரமான பேச்சு. வெட்ட விடியாலே அப்படின்பா, இல்ல சிற்றஞ்சிறுகாலேம்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம பிராமணர் சொல்றோமே பிராம முகூர்த்தத்திலேன்னு அர்த்தம். அது காலை, சிறுகாலை, அம்சிறுகாலை, சிற்று அம்சிறுகாலை, அதெல்லாம் சேர்ந்து சிற்றம் சிறுகாலைன்னு ஆச்சு. வைஷ்ணவனானவன் விடியற்காலையிலே பிராம முகூர்த்தத்திலே எழுந்திருந்து ஹரிர் ஹரிர் ஹரிர் ஹரிர் ஹரிர் ஹரிர் ஹரிஹின்னு தான் எழுந்தினவுடனே அந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுமே அது. பிராமே முகூர்த்தே சோத்தா சிந்தையேதாத்மனோஹிதம் ஹரிர் ஹரிர் ஹரிரிதி வியாஹரே வைஷ்ணவ புமான். பராசர ஸ்மிருதி சொல்றது இல்லையா, அதனால காத்தால துயிலெழுந்த உடனேயே எம்பெருமான் ஹரி என்ன தியானிக்கணும். அப்போ அனாத்தியமா அனாதியா வந்ததான இந்த அஜ்ஞானம் அறியாமைங்கிறதான அந்தகாரம் அது நீங்கி பகவத் விஷயம் வெளிச்செரிகின்ற காலம் இந்த விடியற் காலம். ஏன்னா பகல் கண்டேன், நாரணனை கண்டேன், கனவில் மிகக் கண்டேன், மீண்டவனை மெய்யே மிகக் கண்டேன், ஊந்திகளும் நேமி ஒளி திகழும் சேவடியான் வாந்திகளும் சோதி வடிவுன்னு இரண்டாம் திருவந்தாதியிலே ஆழ்வார் சாதிக்கலையா? திருவிருத்தத்திலேயும் நம்மாழ்வார் காலை வெய்யோர்க்கு முன்னோட்டுக் கொடுத்த கங்குல் குறும்பர், மாலை வெய்யோன் பட வையகம் பாவுவர், அன்னகண்டும் நல் காலை நல் ஞானத்துறை படிந்து ஆடி கண்போது செய்து மாலை நாவில் கொள்ளார் நினையாரவன் மெய்ப்படியேன்னு சொன்னாரோ நாம். அந்த மாதிரி காலை நல் ஞானத்துறை படிந்து ஆடி அந்த காத்தாலதான் சத்துகுணம் மேலோங்கி இருக்கிறோம். அதனால சத்துகுணம் மேலோங்கி இருக்கிற காலம் இந்த சிற்றம் சிறு காலை. அதையும் முதல் திருவந்தாதியிலே பொய்கழ்வா சாதிக்கிற பெயரும் பெருங்கடலேனோ கருங்கடலே நோக்குமாறு ஒன்றுயரும் கதிரவனே நோக்கும் உயிரும் தருமனையே நோக்கும் ஒன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. எங்க மழவெஞ்சாலும் சரி அதெல்லாம் எங்க போகும்? கடைசியில சமுத்திரத்தை போய் அடையும் அந்த மழை ஜலம். அதான் இந்த ஆறெல்லாம் எதை எதை பார்த்துன்னு போடுறது? கடலை பார்த்துன்னு போடுறது. பெயரும் கருங்கடலே நோக்குமாறு. இப்போ தாமர புஷ்பம் அது மாறும்போது என்ன பண்றது? அந்த சூரியனையே பார்க்கறது. ஒன்பு உயரும் கதிரவனையே நோக்கும். இந்த பிராணன் இருக்க உசு அது ஐயோ எப்ப யம வந்துருவானோ என்ன பண்ணுவானோன்னு அந்த யம பயத்திலேயே யமன பார்த்துட்டு இருக்குமா? உயிரும் தருமனையே நோக்கும். ஆனா நம் உள்ள துணர்வு எப்படி இருக்கணும்னா ஒன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. அப்போ நாம அந்த எம்பெருமான் என்னைக்கு நம்மள திருவுள்ளப்பத்துவான் சென்னாள் என்னாள் அந்நாள் உனதாள் பிடித்தே செலக்கானே கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ என் பொல்லா கருமாணிக்கவேன்னு என்னைக்கு நாம பிரபன்னாள் நாமெல்லாம். அதனால இப்போ கவுண்ட் டவுன் ப்ராசஸ்ங்கிறால அந்த மாதிரி இப்போ 1999 1998 இப்படி நம்மளுடைய வாழ்நாள ஒன்னொன்னா கழிச்சு எண்ணிண்டு வந்து என்னைக்கிடா நாம் எம்பெருமான் திருவடியே சேரப்போறோம், என்னைக்கு அந்த நித்தியசூரிகளை கோக்க நாமும் முக்தனாகி எம்பெருமான் திருவடிவாரத்திலே அசஞ்சலமான கைங்கரியம் பண்ண போறோம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு ஒரு பிரபன்னனும் அந்த கிருதகிருத்தினாய் இருக்கிறவன் அந்த அச்சிராதி கதிய எப்பொழுதும் மனசால சிந்திச்சுண்டு கதி சிந்தனம்னு சொல்லுவா. அதை பண்ணிக்கிண்டே அவனுடைய உத்தர கிருத்தியத்தை அவன் செவ்வனே பண்ணணும். அதத்தான் இங்கே சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து வந்து. இப்படி வரா புத்திமானான பெரியோனாக விபீஷ்ணன் அந்த ஆகாசத்திலே வந்து நின்னானே, உரத்த குரல்லே சுக்ரீவனை பார்த்து சொன்னானே, அப்படி நாங்களும் வந்து நிற்கிறோம். உவாச மகா பிராஜ்ஞா ஸ்வரேண மகதா மகந்து சுக்ரீவம் தாம் ச சம்பிரேத்த கஸ்தயேவ விபீஷணஹான். ராமாயணத்திலே யுத்தகாண்டத்திலே 17வது சொல்லலையா? அந்த மாதிரி நாங்களும் காத்தால எழுந்திருந்து ஒவ்வொத்தி ஆத்துக்கா போய் அவளை எழுப்பி எல்லாருமா சேர்ந்து மார்கழி நீராடி இப்போ தூயோமா உன் திருமாளிகையை வந்திருக்கிறோம், இங்கே வந்து அடைந்திருக்கிறோம். ரிஷிகள் தண்டகாரியத்திலே ஸ்ரீராமபிரானிடத்திலே அயோத்தியாகாண்டத்திலே ஸ்தோத்திரம் பண்ணாலே அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஆழ்வாரும் திருமிசை பிரான் திருக்குடந்த எம்பெருமான சேவிக்க போனார். அவரும் படுத்துட்டு இருந்தார். அது ஆறாவது தினம் எப்பவும் படுத்துட்டு இருக்கிறவர் தானே. அது என்னடாப்பா அந்த ராமாவதாரத்துல 14 வருஷம் காட்டுல கல்லுலையும் மேட்டுலையும் முள்ளிலையும் நடந்திய அந்த கால் நோவு, இப்ப உனக்கு கால் வலிக்கிறதோ, அது நோவு சாத்தின் இருக்கியோ? நடந்த கால்களும் தவோ நடந்து ஞானமாய் இறங்குமால் வரை சுரம் காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனேன்னு. பாவம் அவர் படுத்திருந்த பெருமாள உட்காரவும் வைக்கல, படுத்து வைக்கல, இடுப்பு முடிச்சுட்டு கூட்டா இருந்தாழ்வார். இன்னைக்கு நாம அப்படிதான் உத்தான சாயின்னு சேவிச்சுட்டு இருக்கோம். இப்படி ரிஷிகளை இப்படி எல்லாம் பண்ணாலோ, அதே மாதிரி நாங்களும் உன்னை சேவிக்க வந்தோம். அர்ச்சிதாச்சைவ ஹிருஷ்டாச்ச பவதா சர்வதா வயம் பத்யாமிபிகமாச்சைவ ஸ்நேக சந்தரு ஸ்நேனச்சேன்னு அந்த ஸ்ரீமத் ராமாயணத்திலே வல்மீகி எப்படி காட்டுறானோ அதே மாதிரி உன்னை நாங்கள் சேவிக்க வந்தோம். நீ இந்த ஆயர் குலத்திலே வந்து தோன்றினியே ஏன்? ஏன்னா நாங்களும் ஆயர்குலத்திலேயே தோன்றினோம். நீ பிறந்த குலமும் ஆயர் குலம். அப்போ உன்னிடம் எதுக்காக எப்படி ஏன் வந்தோங்கிறது உனக்கு தெரியாதா? எப்படி வந்தோம் தெரியுமா? நாங்க இவ்வீதி போதுமாயிலென்னு வந்து மழைகளோ வருகின்றதென்னு வந்து வீதியூடே வந்து நம் தெருவின் நடுவே வந்து கதவின் புறமே வந்து முற்றம் புகுந்து நம் இல்லம் புகுந்து காவலும் கடந்து பள்ளிக்கட்டிற்கீழே சங்க நிற்பார் போல் வந்து கரவைகள் பின் சென்று வந்துன்னு. இப்படி எவ்வளவு தூரம் இங்க வரத்துக்கு நாங்க பரிசிரமப்பட்டோம் தெரியுமா? ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? நீ ஏதாவது தப்பு பண்ணியடா என்னன்னு கிருஷ்ணன் கேக்குறான். அப்போ அவா சொல்றா, உன்னை சேவித்து, உன்னை சேவிக்கிறதுக்காக வல்லவோ நாங்கள் வந்தோம். உன்னிடத்திலே சரணாகதி பண்ணுவதற்குத்தானே நாங்கள் வந்தோம். இதுவரையிலே மித்திர பாவனையாலே ஏதோ அப்படி இப்படி வளர்ந்துட்டோம்ப்பா, அதெல்லாம் நீ ஒரு பெருசா எடுத்துக்காதே. உன்னை ராமாவதாரத்திலே சபரி எப்படி ஆராதிச்சாளோ அப்படி கிருஷ்ணா உன்னை இடைச்சிகளான நாங்கள் ஆராதனம் பண்ண வந்திருக்கோம். சோத்யகச்சன் மகாதேஜா சபரீம் சத்ருசுதனா சபர்யா பூஜிதம் சம்யக் ராமோதரதாத்மஜான்னு வால்மீகி அந்த ராமாயணத்துல காண்பிக்கிறாரே, அப்படி நாங்கள் உன்னை சேவிக்க வந்தோம். தாவி என்ன உலகமெல்லாம் தலைவிழா கொண்ட எந்தாய் சேவியேன் உன்னையல்லா சிக்கனச்செங்கண் மாலே ஆவியே அமுதே எந்த ஆறு இரணைய எந்தாய் பாவியேன் உன்னையல்லால் பாவியேன் பாவியேனேன் திருமாலையில சாதிச்சாரே, அந்த மாதிரி நாங்கள் பாவிகளாயிருக்கிறதுனாலே உன்னை சேவிக்க வந்தோம். நாங்கள் நலமந்தமில்லதோர் நாடு புகுந்து உன் திருநாடு புகுந்து உன் கைங்கரியத்தை அபேட்சித்து உன்னிடத்திலிருந்து அதை பெற வந்தோம். புலனைந்து நேயும் பொறியைந்தும் நீங்கி நலமந்தமில்லதோர் நாடு புகுவீர் அலமந்து நீ அசுரரைச் சற்றார் பலமுந்து சீரில் வழி நோவாதேன்னு திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சாதிச்சாரே. அந்த மாதிரி நலமந்தமில்லதோர் நாடு புகுவதற்காக எங்களுடைய புலனைந்து மேயும் பொறியைந்தும் நீக்கி அந்த இந்திரியத்தைதான் நிகிரகம் பண்ணி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படின்னெல்லாம் வச்சுண்டு அந்த நாட்காலே நீராடி மையச்செழுதோ மலரட்டு நான் இவ்வளவு விரதானுஷ்டானங்களையும் பண்ணிட்டு ஏன் இந்த விடிய காலத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் தெரியுமா? உன்னுடையதான நலமந்தமில்லதோர் நாடு புகுவதற்காக வந்திருக்கோம். அதை எங்களுக்கு பிரசாதிதா கிருஷ்ணான்னு கேட்டாளாம். பகவத்கீதையில பகவானும் வித்தைகளுக்கெல்லாம் மேற்பட்ட வித்தை, ரகசியங்களுக்கெல்லாம் மேற்பட்ட ரகசியம், பாபங்களிலே போக்குவதிலே மிக உயர்ந்ததானது எதுன்னா, என்னை நேரில் காட்டுவதுன்னு நீதானே சொன்ன. அதனால உன்னை அடைவதற்கு சாதனம் ரொம்ப சுலபம்னு நீயே சொன்னியோ, அந்த சுலபமான சரணாகதிய உன்னுடைய திருவடிவாரத்திலே பண்றதுக்காக இப்போ நாங்கே வந்திருக்கோம். ராஜவித்யாராஜௌக்கியம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தண்ணம் சுசுகம் கீர்த்துமவ்யம்னு கர்த்துமவ்யம்னு நீ சொல்லலையா? அந்த நீ சொன்னதை செயலாக்க நாங்க வந்திருக்கோம்ப்பா. சரி, ராமபிரான் எல்லாருக்கும் எல்லா பொருளையும் தானம் பண்ணான், மேலான கீர்த்தி அடையும்படியாக பண்ணி அந்த லோகநாதனா இருக்கிற ராமன் சர்வேஸ்வரன் சர்வருக்கும் நாதன் தனக்கு சுக்ரீவன நாதனா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாராம். அதனாலதான் எப்போதுமே மகாராஜன் தான் கூடுவர். மகாராஜன்னாலே ஸ்ரீமத் ராமாயணத்துல சுக்ரீவன் அர்த்தம், ராமன் அர்த்தம் இல்ல. ஏகதத்வாச வித்தானி பிராப்ய சானுத்தமம் யசஹ லோகநாதஹ புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதீன்னு அங்கே வால்மீகியுடைய வாக்கு இல்லையா? அதனாலே உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் நாங்க எதுக்கு இந்த காலங்காத்தாலே வந்து உன்னுடைய திருவடி தாமரைகளை போற்றுகின்றோம், துதிக்கின்றோம், ஸ்தோத்திரம் பண்றோம்ங்கிறத என்ன காரணம்னு நீ கேட்பாயாக. உன் அழகிய திருவடி தாமரைகளை மங்களாசாசனம் நாங்கள் ஏமன்றோம் தெரியுமா? எப்பாவம் இவையே செய்து இழைத்தொழிந்தேன் துப்பாவின் அடியே தொடர்ந்தே தலுங்கிக்கின்றேன் செப்பாகின் வரை சோல் திருவேங்கடமாமலை என் அப்பா வந்தடைந்தேன் அடியேறையாட்கொண்டருளேன்னு பெரிய திருமொழியிலே கலியன் எப்படி திருவேங்கடமுடையானை பார்த்து கதறுகிறாரோ அதை மாதிரி பாவமே செஞ்சு நாங்கள் இப்படி பாழா போயிட்டோம், உன்னுடைய திருவடியை மனசாலே தொடர்ந்து ஸ்மரிக்கவும் லாயக்கு இல்லாதவளா போயிட்டோம். ஏ திருவேங்கடமுடையானே, இப்போ உன்னுடைய அதிகாரத்திலே வந்து நிற்கிறோம், அடியோங்களை நீ ஆட்கொண்டுள்ள போகணும்னு சாதிச்சாரே, அந்த மாதிரி உன்னுடைய திருவடி வாரத்திலே இப்போ ஆட்சிகளான நாங்கள்லாம் வந்து நிற்கிறோம், எங்களையும் உன் அருளினாலே ஆட்கொண்டு ஆட்கொள்வாயாகன்னு இவா பிரார்த்திக்கிறாளாம். துளங்குறேன்முடைய தொண்டை வண்ணவன் திண்டிரல் ஒருவர்க்கு உடன்கொழன் அருள் சுரந்து அங்கோடு நாழிகையேப்ப வளங்கொள் மந்திரம் மற்றவர்கருளி செய்தவாரடியே நறிந்து உலகமளந்த பொன்னடியே அடைந்து இந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்மானே. பகவான் கேட்டான், ஏதோ திருவடி திருவடின்ற அது ரொம்ப நீச்சமான இடம்மா, அது வேண்டாம், கையின்னு கேடு முகம்னு கேடு இல்ல வேற ஏதாவது எதுக்காடு திருவடி திருவடின்னு ஏன் எல்லாரும் இந்த இல்லை இல்லை எங்க ஆழ்வாரம் இப்படிதான் சொன்ன உலகமளந்த பொன்னடியே அடைந்து உய்ந்தேன்னு சொல்லிருக்க. உய்வதற்கு வழி உன் திருவடியை கெட்டிமா சிக்கன பிடிக்கிறது தான். அதனாலதான் ஆச்சாரியாலும் அப்படியே சொல்ற சாதனமும் நற்பயனும் நானே ஆவன். அப்போ நீயே தானே சொல்றிருக்க அந்த உன்னுடைய கூட்டறிய தாமரை திருவடிகள் இருக்கே அதுதான் சாதனம், அதுதான் நற்பயன், அதுதான் உபாயம், அதுதான் உபேயம். நாம சரணாகதி பண்ணறதும் அந்த எம்பெருமான் திருவடி வாரத்திலே, நாம் கைங்கரியம் பெறுவதும் அந்த எம்பெருமான் திருவடிகளுக்கேன்னு அப்படி சாதனமும் நற்பயனும் இந்த எம்பெருமான் திருவடி இருக்கு. இப்போ பிரசாதா தேசிகேந்திராணாம் பரவர விபாக விது பிரபன்ன பிராப்னோதி பரமம் பதம்னு சுவாமி தேசிகனுடைய திருவாக்கு. இப்போ அதுல சதாச்சாரிய அனுகிரகத்தாலே பர அவர தத்துவஜானம் ஒருத்தனுக்கு பிறக்கிறது. பிறந்தா அவன் என்ன பண்றான், அந்த சர்வேஸ்வரனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை தனக்கு உபாயமாகவும் உபேயமாகவும் பற்றி அதுதான் அடியேன் உஜ்ஜீவிக்கிறதுக்கு ஒரே வழின்னு ஆச்சாரியாள் சொல்லிக் கொடுக்க இவன் பண்ணலையா? அதே மாதிரி உன் திருவடி மட்டுமே எங்கள் உஜ்ஜீவனத்துக்கு வழின்னு அதை கெட்டிமா புடிச்சுக்கிறதுக்கு வந்துருக்கோண்டாப்பா. ஆங்குவன் நரகத்தழுந்தும் போது அஞ்சலன்னு அடியேனை அங்கே நிற்கு தாமரை என்ன பொன்னடி பொன்னாரடி எம்பிரான் உம்ப கடியாய் நின்ன வேங்கடத்தரியை பரிகீரியை வெண்ணையுண்டு உரலினிடையா புண்ட தீங்கரும்பினை தேனை நண்பாலயன்னி என் மனம் சிந்தை செய்யான்னு அந்த உன்னுடைய திருவடி தாமரையை தவிர வேத எதிலேயே மனசு போகாது, என் மனசு சிந்தனையே பண்ணாதுன்னு பெரிய திருமொழி ஏழாம்பத்தில் எப்படி கலியன் சொல்றாரோ அந்த மாதிரி உன்னுடைய திருவடியை தவிர எங்க சிந்தனை வேற எங்கேயும் போல, அதனாலே உன் திருவடியிலே சரணாகதி பண்ண வந்திருக்கோம். ஸ்தோத்திரத்திலேயும் ஆள வந்தார். விலாச விக்ராந்த பராவராலயம் நமஸ்யதாத்திக்ஷபணே கிருதக்ஷணம் தனம் மதியம் தவ பாத பங்கஜம் கதானுசாட்சாக்கரவாணி சக்ஷுஷான்னு கதர்றாரு. அந்த மாதிரி உன்னுடைய கூட்டறிய தாமரை திருவடிகள் இருக்கு, அதுதான் எங்களுக்கு ஒசந்த தனம்னு நினைச்சுண்டு அந்த தனத்திலே சரணாகதி பண்ணி அந்த தனத்தையே நாங்கள் பெரும் பேராக எண்ணி வந்திருக்கோம். எங்களுக்கு அருள்பாலி மற்றுமோர் தெய்வமுண்டே மதிராமானிடுங்கால் உற்றபோதம் நீங்கள் ஒருவனுமரமாட்டீர் அக்கதேரும் நரீரவனல்லாறு தெய்வமில்லை கட்டினம்மேத்த எந்த கழைவணி மின்னீரேன்னு திருமாலையில தன்னுடைய இப்படி அழுவாருங்களா சனம் பண்ணலையா உன் திருவடிக்கு? அப்படி வேற ஒரு தெய்வம் எங்களுக்கு இருக்கா என்ன? நாங்கள் மதியிலா மனிதர்கள் தான் இல்லேன்னு இல்ல, ஆனா இப்போ நாங்க உணர்ந்துட்டோண்டா கிருஷ்ணா உன்னோட பழகி பழகி உன்னை விட்டா எங்களுக்கு வேற கதியே இல்லை, உன்னை விட்டா வேற ஒரு தெய்வமே எங்களுக்கு இல்லை. கட்டினம் மேய்த்த எந்த கழனை பணிமின்னீரேன்னு சொன்ன மாதிரி நீ இடையனா வந்து எங்களோடைய மாடு மேய்ச்சாலும் உன் திருவடியை பற்றுவது ஒன்றே நாங்கள் செய்ய வேண்டியதான கிருத்தியம் என்று இப்போ நிஷ்கர்ஷிச்சுண்டு உன் திருவடி வாரத்திலே வந்து நிற்கிறோம். எதுக்கு? உன்னுடைய திருவடியிலே சரணாகதி பண்றதுக்கு. இது என்னது, இந்த திருவடிக்கு என்ன அவ்வளவு இதுவா? அது எங்கையோ இதுல இருந்து கண்டதை மிதிக்கிறது கண்டிடத்துக்கு போறது இத போய் பெருசா பேசுறேன்னு பகவான் சொன்னான். இல்ல ஆச்சாரியாலும் அந்த திருவடிக்கு தான் அவ்வளவு மிகிமை, அந்த திருவடியை தான் அப்படி ஸ்தோத்திரம் பண்றா. ஒரு சகலயம் ஒரு காலொற்றுணர்ந்தனன்னு சுவாமி தேசிக்கணும். இப்படி அந்த பாதாரந்தங்கள்ல தான் சரணாகதி பண்ணணும்னு நியாச தசகத்திலேயும் ஸ்ரீமன் அபீஷ்டவரதத்வாமஷ்மி சரணங்கதா ஏதத் தேகாவசானே மாம் துத்பாத பிராபயஸ்வயம்னு அங்க அந்த உபாயமும் அந்த எம்பெருமான் திருவடியே, உபேயமும் அந்த எம்பெருமான் திருவடியேன்னு சொல்றாளே அதேதானே எங்க ஆண்டாளும். ரெண்டாவது பாட்டிலேயே பரமனடி பாடினா, அதுக்கப்புறம் 24வது பாசுரத்துல அடி போற்றி கடல் போற்றின்னு சாதிக்கலையா? அப்போ அதே வழியில உன்னுடைய திருவடியை போற்றி அதிலே சரணாகதி பண்ண நாங்கள் வந்திருக்கோம். போற்றும் பொருள் சரி, எதுக்காக நாங்க உன் திருவடிய அனுசந்தானம் பண்றோம், அதையே துதிக்கிறோம், தோத்திரம் பண்றோம், அதையே பாடுறோம்னு நினைக்கிறியா? சொல்றோம் கேளு. ஸ்தோத்திரம் பண்ணுவதாலே நாங்கள் அடையப்போகின்ற பிரயோஜனம் என்னன்னு நீ நினைச்சினா உன்னை சரணாகதி பண்ணி நாங்கள் அபேட்சிப்பது உன் திருவடிவாரத்திலே கைங்கரியத்தை பெறுவதற்காக. உன்னை மங்களாசாசனம் பண்றதுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்கணும்னு நினைக்கிறியா? கேளாய். இப்போ முன்னால இருக்கிறவனை போய் இவா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறவனை போய் கேளாய்னு சொல்றாயே, அது என்ன? நீ அந்நியபரனா இருக்காத, எங்கேயாவது பிராக்கெல்லாம் பார்க்காத, உன் பிராக்கெல்லாம் விட்டு விட்டுட்டு நாங்க சொல்றத முழு மனசோட கேளு, நாங்களோ ஸ்திரீகள், அப்போ நீ எங்களுடைய ஸ்திரீகளுடைய அவயவங்கள மக்னனாயி அங்கெங்கே பார்க்காத, நாங்க சொல்றத காது கொடுத்து கேளுன்னு இது பண்றாளாம். ஏன்னா ஆண்டாள் எம்பெருமானுக்கே வேதத்தை ஓதி கொடுத்தவள் இல்லையா, அத்யாப எந்தீனா இன்னி வரைக்கும் அவள் அந்த எம்பெருமானுக்கே வேதத்தை ஓதுவித்தவளாகினாலே இங்கே காண்பிக்கிறாள் கேளாய். வால்மீகியினுடைய கேள்விக்கு நாரத பகவான் பதில் சொல்றாய், அங்கேயும் கேளாய். சுத்வாதை திருலோக்யா வால்மீகே நாரதோ வசஹ சூயதாமிதி சாமந்த்ய பிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத்துன்னு முதல்லயே ராமாயண ஆரம்பத்திலேயே ஒரு ஸ்லோகத்தை நாரதர் வால்மீகி சொல்றதா நாமெல்லாம் பார்க்கலையோ. உனக்கு சீரிய சிம்மாசனத்தை போட்டோம், அதுல வந்து இப்ப நீ உக்காண்டிருக்க. அப்போ சீரிய சிம்மாசனத்தில இருந்து ஆசிரிதாளால நாங்கள் செய்கின்ற விண்ணப்பம் எதுன்னு நீ கேட்க வேண்டாமா? அது இதே மாதிரிதான் கேளாயினர். நீ பராக்கு பார்க்காத, என்ன நான் சொல்றத கேளுனர் நம்மாழ்வாரும் திருவிருத்தத்தினுடைய முதல் பாசுரத்திலேயே அதுல சொல்ற. பொய் நின்ன ஞானம் ஒம்பொல்லாள் பொருளுக்கு மழுக்குடம்பு நின் நின்ன நீர்மை நீராமையை அழிப்பானின் நின்னையோ நீமாய் திறந்தாய்மையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு இப்படி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் துணை வேறும் எம்பெருமானே உன்னை கேட்க சொல்றாளோனோ, அதனால நாங்களும் சொல்றோம், நாங்க என்ன சொல்ல போறோங்கிறத நீயும் கொஞ்சம் திருச்செவி சாத்து, அத நன்னா கவனமா கேளு கேளாய். பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து தாழ்ந்த இந்த யாதவ குலத்திலே உன்னை யாராப்பா போய் பொறப்ப சொன்னா, பரலட்சணமும் பண்ணாம சுரக்ஷணமுத்தையும் என்னன்னு தெரியாத இந்த ஐக்குலம் இருக்கு, ஏதோ நாங்க எங்களுடைய பாபத்தினாலே இந்த ஜென்ம இந்த ஐக்குலத்திலே வந்து பிறந்ததா இருக்கட்டும். பகவானே நீ என்னடாப்பா பாவம் பண்ண, நீ ஏன் வந்து இந்த இடக்கை வழக்கை தெரியாத ஐக்குலத்தில வந்து பிறந்த, நாங்க ஏதாவது இன்னும் பிறக்கணும்னு சொன்னோமா? நீயாதானே வந்து பிறந்த, அதனால ஆசையுடன் எங்கையோ தேவகிக்கும் வசுதேவருக்கும் புத்திரனா பிறந்தாலும் ஆசைப்பட்டு வசுதேவரையும் அந்த தேவித்து இருந்தாலும் இங்க நந்தகோபரையும் யசோதையும் தேடி நீ ஓடிவல்லையா இங்க எங்க ஐக்குலத்துக்கு? அதனால மற்றொன்னில்லை சுருங்க சொன்னோம் மாநிலத்து எவ்வளவு இருக்கும் சிற்ற வேண்டா சிந்திப்பே எமையும் கண்டீங்களோ குற்றமந்தங்கள் பெற்றதாயன் வடமதுரையில் பிறந்தான் குற்றமீர் சீர்கற்றுவைகள் வாழ்வை கண்டீர் குணமே. அங்க நீ ஏதோ சதுர்புஜங்களோடையும் சங்கு சக்கரத்தோடையும் அவதாரம் பண்றேன்னு சொல்ற, அந்த வசுதேவர் பிரார்த்தனைக்கிணங்க அதை மறைச்சிண்டு மனுஷ குழந்தையா ஆகி அவரையே இங்கே கொண்டு விடுன்னு சொல்லி நீதானடா ஆசைப்பட்டு இங்க வந்தே, எதுக்காக வந்தேன்னு நாங்க எங்களுக்கு தெரியாத, நீ சொல்லாவட்டா கூட எங்களுக்கு தெரியும். ஆயனாகியாயமங்கேயதோல் விரும்பினாய் ஆயனின்னையாவர் வல்லரம்பரத்துடிம்பராய் அப்படின்னு அவிவாசாதிக்கலையா. அந்த ஆய்குலத்துல பிறந்த நப்பின்ன பிராட்டிய கல்யாணம் பண்ணி தானே அந்த ஏழு எழுதியும் அடக்கி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது தானே நீ இங்க ஐக்குலத்துல வந்து பிறந்த, எங்களுக்கு தெரியாதா? நீ கர்மத்தினாலே பிறப்பே இல்லாதவன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றதாமே, நாங்க ஒரு சாஸ்திரத்தையும் படிக்கல, எங்களுக்கு தெரியாது, ஏதோ பெரியவா சொல்றாவதுதான். நீ 39 செல்வாக அவதாரம் பண்ணினியாமே, அதுவும் முக்கியமா தசாவதாரம் பண்ணியாமே, நீ எங்களுக்கு தான் கர்ம விஷயம் பாபம், அதனாலே சரீரம் வந்தது, நீ ஏண்டாப்பா சரீரத்தை எடுத்துக்கிட்ட, நீ ஏன் வந்து பிறந்த? அந்த பிறந்தத ஆச்சாரியா சொல்றாரு பாருங்கோ, அது அந்த தசாவதார ஸ்தோத்திரமா இருக்கட்டும். இல்ல அந்த நவமணி மாலையா இருக்கட்டும், சுவாமி தேசிகன் சாதிக்கிற அழகு இருப்பாருங்க, அது எத்தனை அனுபவிச்சாலும் தீராது. மகர மலரும் அளவில் பௌவம் அடைய ஒத்தரைத்தனை வடிவு கமுடன அமர்ந்து கிரிதனை தரித்தனை மலியு மதுரன் உழமிழந்து வசுதையைப் பெயத்தனை வலிகுல உணனுடல் விளந்து மதலனை கொதித்தனை பகரும் உலகம் அடியளந்து தமர்களுக்கு அளித்தனை பரசு முனிவன் வடிவு கொண்டு பகைவரை துணித்தனை பணிய விசைகள் தசமுகந்தன் முடிகள் பத்து சித்தனை படியும் உருவில் வருதிலம்ப அசுரனை தகர்த்தனை நகரிது வரை என உகந்து வரைகரத்தெடுத்தனை நடமுடியலுபரியில் வந்து நலிவருக்க ஒற்றனை நலியுமினைகள் செதுமறிந்து நலமுயர்ந்த வெற்றினை நனுகு கருட நதிகிழந்த புனலுகப்பில் வைத்தனை அகர முதல உடைகள் மங்கை கணவரு கழித்தனை அழையும் எனது சிறுவனும் ஈயருள் கொடுத்து எர்த்தினை அடியும் அணையும் எனுமானந்தன் அடிதொழக் கழித்தனை அவனி மறுவு திருவர் இந்த அடியவர்க்கு மையனேன்னு இப்படி இதசாவதாரமா நீ பிறந்தேடா. ஏன் பிறந்த? எங்களுக்காக தானே பிறந்த. அதனாலே நாங்க ஏதோ நாங்க பண்ண பாபம் கர்மம், அந்த கர்மோசியத்தினாலே எங்களுக்கு சரீரம் வந்தது. அதனால உன்னுடைய பேச சொன்ன பேச கேட்கிற சாஸ்திரத்தை மதிக்கல அத்தியாதிலங்கணும், அதனடியாக வந்த வித்தை கர்மா வாசனா ருச்சி, அதனாலே இந்த பிரகதி சம்பந்தம் இந்த ஸ்பாவும் சரீரம் எங்களுக்கு வந்தது. நீ ஏன் சரீரத்தை எடுத்துன்னு பிறந்த? ஏன்னா இப்படி சரீரத்தை எடுத்துன்னு பிறந்து கஷ்டப்படுறாரே இந்த ஜீவாத்மா, இவாளுக்கு இடையிலே நாமும் சரீரத்தை எடுத்துட்டு போய் அவளை உஜீவனம் பண்ணணும்னு தானே வந்து பிறந்த. அதனாலதானே இங்கே எங்கள் ஐக்குலத்திலேயும் இந்த இழிகுலத்திலேயும் பிறந்து எங்களை உஜீவிக்கணுங்கிறது தானேடாப்பா உன்னுடையதான மனோரதம். அதை இப்ப பூர்த்தி பண்ணு. நீ பூர்த்தி பண்றதுக்கு கொஞ்சியா நாங்கள்லாம் வந்திருக்கோம். நீ எங்களுடைய அந்தரங்கமான கைங்கரியத்தை சுவீகரிக்காம ஒரு காலம் உன்னாலே இருக்க முடியாதுரா. என்ன உன்னையே நாங்கள் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வித்தனை எல்லாமா கொண்டிருக்கோம். எனக்கு ஆறாவதுதாய் எனதாவியை என்னுயிரை மனக்காராமை மன்னி உண்டிட்டாய் இனி உண்டழிவாய் உனக்காயா நிறத்த குண்டரீகச்சங்கன் உனக்கேற்கும் கோலமலர் பாவை கண்பாயன் நம்பேயோன்னு பத்தாம்பத்துல திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சாதிக்கலையா. இங்கே உனக்கேற்கும் கோலமலர் பாவை நத்தின்மையா வந்திருக்காளா, அதுக்காக தானே இங்கே வந்து நீ பிறந்த. அது மட்டுமில்ல, ஏதோ திருவானை நின்னானை கண்டாயினார். அதே மாதிரி நீ உனக்குன்னு ஒன்னு தனியா இருக்கான்னு அந்த பிராட்டி என்ன சொல்றாளோ அதுக்கு நீ தலையசைக்கிறவன் தானே எப்போதும். அப்போ திருவானை நின்னானை கண்டாய், உனக்குன்னு தனியா ஒரு ஆணை கிடையாது. பிராட்டி என்ன ஆணையிடுகிறாளோ அதை சிரமேற்கொண்டு அப்படியே நடத்தி போருபவன் நீ. அதனால திருவானை நின்னானை கண்டாய். இதுக்கு திருக்குடந்தை ஆண்டவன் வியாக்கியானம் பண்ணுவ, பூசா கல்யாணம் ஆச்சு, வேட்டாக்கும் போறான். போனா ஆம்பளையாள பார்க்கணும்னு ஆசை, தாகமா இருக்கு, தீட்டம் உண்டானா, தீட்டம் உண்டானா அந்த 100 ரூபாய் வாண்டு மச்சு நீ கடைசியில ஒரு 5-6 வயசு இருக்கு அதுகிட்ட கொடுத்துச்சா. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் தாகம் தண்ணீர்தான். இது என்ன, அதாவது தண்ணீர் தண்ணீர் என்னுமா போல. அவன் எது கேக்குறது, அந்த வியாஜத்திலேயாவது தன் ஆம்பளையா அதை கொடுக்கறதுக்கு வரமாட்டாளா, அதை பார்க்க மாட்டோமான்னு இருக்கு. ஆனா இதை புரிஞ்சு விட்டா மாமியார் காரி, அவ என்ன பண்ணாலும் ஒண்ணு கிட்ட கொடுத்து நாம்பியானுக்கு தெரிஞ்சுக்கிறான், உன்னை தாண்டி பார்க்கணும், அவன் நிஜமான தாகம் இல்ல, ஓ இதை கொண்டு போன்னு அனுப்புறாளாம். அந்த மாதிரி இங்கே திரு ஆணை நின்னானை கண்டாய். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் ஒண்ணு வருது பாருங்க, போய் இதே என்னால வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கிட்டு வாங்கலையா, மீற முடியுமா என்ன? அது அப்படிதான், அது எம்பெருமானும் அப்படிதான் போட்டிருக்கு. நாம தான் அப்படின்னு நினைச்சோம், நம்மளே தேவலான்னு சொல்றது எம்பெருமான் இருக்கிற ஸ்திதிக்கு. அப்படியா, சரி. பிராட்டி திருவானை நின் திருவானைன்னு சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான், சரி நீங்களே பிராட்டிமா இருக்கோ இருக்கோ, ஏன்னா நப்பின பிராட்டியும் உங்களோட தான் சேர்ந்து இருக்கா, இப்ப கட்சி மாதிரி உங்க கட்சியில் இழந்துட்டா, அதனால இப்ப சொல்றத கேக்குறேன். என்ன நீங்க பறை தானே கேட்டேன், இந்தாங்கோ பறையன்னு பறைய கொடுத்தான். அப்ப சொல்ற இற்றை பறை கொள்வானன், கேவலம் இந்த பிரயோஜனமான பறையதா நாங்க கேட்டோம், அட மண்டு இதுக்கு இத்தனை விரதானுஷ்டானம் இருந்து அவெல்லாம் உன்னை பார்க்கப்படாதுன்னு கோபபுத்திரர்கள்லாம் சொல்லியும் ஏண்டா இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்திருக்கோம், இந்த பறையை வாங்கிக்கிறது மாத்தி மாத்தி பேசாதீங்க, முதல்ல இருந்து நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன், நீங்க ஒரு ஒரு பாசுரத்திலையும் கேட்டது அதுதான் இல்லையன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பறை தருவான்னு முதல் பாசுரத்திலேயே மார்கழி திங்கள்ல சொன்னேள், பாடிப்பறை கொண்டு மாவாய் விளந்தானைன்னு கீழ்வானம் பாசுரத்துல சொன்னேள், போற்றப்பறை தரும் புண்ணியனால் நோட்டுச்சுவர்க்கத்துல சொன்னேள், அறை பறை மாயன்னு நாயகனாயில சொன்னேள், பறை தருகியாகில்னு ஒருத்தி மகனாயில சொன்னேள், சாலப்பெரும்பறையே பல்லாண்டி செய்ப்பாரேன்னு மாலைமணி வெண்ணாலே சொன்னேள், உன் தன்னை பாடி பறை கொண்டுன்னு கூடாரை வெள்ளியில சொன்னேள், நீ தாராய் பறைன்னு போன பாசுரத்துல அந்த கரவைகள்ல கொண்டு முடிச்சேடே, அப்புறம் இப்ப வந்து இற்றை பறை கொள்வான்னு சொன்னா என்ன இடம், இப்படி மேல எட்டு இடத்துல எனக்கு பறகுடு பறகுடுன்னு கேட்டுட்டு இப்ப ஒன்பதாவதுல நான் இந்த பாசுரத்துல ஒன்பதாவது இடத்துல இந்த சிற்றஞ்சிறுகாலையில நான் உங்களுக்கு கொடுத்தா நீ வாண்டான்னு சொல்றேடே, இது என்னம்மா நியாயம்னு கிருஷ்ணன் கேட்டானா. அட போடா, லோகத்துக்காக சொன்னோமே தவிர அது எங்களுக்காக நாங்க கேட்கல, இந்த பறையினால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஒன்னும் கிடையாது, எங்க பிரயோஜனம் யாரு தெரியுமா, ஏ கோவிந்தா நீதாண்டா, இந்திரனால் கோவிந்தனாக பட்டாபிஷேகம் பண்ணப்பட்ட ஏ கோவிந்தனே, பசுவின் பின்னாலே திரிந்து உனக்கும் அறிவு கெட்டு போச்சா என்ன, இங்கே எங்களையும் எங்கள் பிராப்பிய துவரையும் மறந்து போனாயோ, உன்னையும் உன்னுடைய பிறவி புண்ணியத்தையும் நீ மறந்து போனாயோ, எற்றைக்கும் ஏழ் பிறவிக்கும் காலமுள்ள பரியந்தம் நீ எவ்வளவு பிறவி எடுத்த போதும் அத்தனை பிறவியிலையும் உனக்கு கைங்கரிய பராளா நாங்க வருவோம், உன்னோடு நாங்களும் எல்லா அவதாரங்களிலேயும் எப்படி இளைய பெருமானான லக்ஷ்மணன் அகன் சர்வம் கரிஷ்யாமின்னு கைங்கரியத்தை இட்டே உன்னுடன் தெரிந்தானோ அந்த மாதிரி நாங்களும் பிறக்க வேணும், அதுவும் ஒவ்வொரு பிறப்பிலேயும் உனக்கு அனுகூலனாவே நாங்கள் பிறக்க வேணும் அப்படிங்கறத சொல்றாளாம். எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் இதுல சாஸ்திர விசாரம் பண்றவா சொல்லுவா, இப்ப இவாதான் பிரபன்னாளாச்சே, பிரபன்னனுக்கு தேக அவசானத்திலே மோக்ஷம்னு சொல்லிருக்கு, அப்போ இற்றைக்கும் சரி ஏழு பிறவிக்கும்னா அப்போ இந்த ஏழு பிறவியில இவன் இருக்க போறானா, இவன் தான் வைகுண்டத்தை அடைஞ்சு விட்டானே, அப்போ நட்சபுனராவர்த்ததே நட்சபுனராவர்த்ததேன்னு சாஸ்திரம் சொல்றதே, அப்போ அவன் பிணை கொடுக்கிலும் போக விட்டாரேன்னு இவன் பூலோகத்துக்கு திரும்ப வர முடியாதே, அப்படி இருக்கிற இந்த ஜீவாத்மாக்கள் ஏழு பிறவின்னு சொல்றது எப்படி ஏற்புடையதாகும், அது அப்படி அர்த்தம் இல்லையா, அங்க ஒத்த எம்பெருமான் திருவடி வாரத்துல சரணாகதி பண்ணிட்டான்னா தனக்கு முன்னால ஏழு பரம்பரையும் தனக்கு பின்னால ஏழு பரம்பரையும் காப்பாத்துறான்னு சாஸ்திரம் சொல்றது, அதனாலே ஏழு பிறவின்னா இங்கே தனக்கு முன்னிருக்கும் ஏழு பரம்பரையையும் தனக்கு பின்னாலே வரப்போகின்ற சந்ததியான ஏழு பரம்பரையும் இவ காப்பாத்துறாங்கிறது தான் இங்கே தாத்பரியம். அது மட்டும் இல்ல, எம்பெருமானே நீ எத்துணை அவதாரம் பண்ணி அந்த பூலோகத்துக்கு போனாலும் சரி, பரித்ராணாய சாதுனா விநாச துஷ்கிருதாம்னு இந்த சாதுக்கள் பரித்ராணத்துக்காகவும் துஷ்டர்கள் நிகிரகத்துக்காகவும் எப்ப எப்பெல்லாம் தர்மம் நசித்து அதர்வம் தலையோங்கிறதோ யதாயதாயி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதேன்னு ஒன்று உருவாக்கினாலே வெளியிட்டையே, அப்படி நீ அவதரிக்கும் போதெல்லாம் நாங்களும் இளைய பெருமாளைப் போலே உனக்கு கைங்கரியபரராக அவதரிக்க வேணும், இற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோருற்றோமேயாவோ. அது எப்படி மகாலட்சுமி பிராட்டியானவள் எப்பொழுதும் எல்லா அவதாரங்களிலேயும் அந்த நீ எதுல பிறக்கிறையோ என்னவா பிறக்கிறையோ அதே பிறந்தாளா? நீ மீனா பிறந்த அவ்வளவு ஒரு மீனா பிறந்தா, நீ ஆமையா பிறந்த அவ்வளவு ஒரு ஆமையா பிறந்தா, இப்படி எல்லா இதுலையும் நீ குள்ளமா வாமாவதாரம் எடுத்த அவளும் குள்ளியா வந்தா நீ வாண்டான்னு சொன்னியும் விட்டாளாவ ஏரியோ மாதிரி உட்காந்துக்கலையோ, அந்த மாதிரி எப்பய எத்தர்மைரிக தர்மிணி விஹரத்தே நானாக்கிருத்திரு நாயிக்கான்னு சுவாமி தேசியந்த சாவதாஸ் சொல்கிறாரு. அந்த மாதிரி உன்னை தினத்தினையும் விட்டு பிரிஞ்சாளா? பிரியலையே. அதே மாதிரி பிராட்டி எப்போதும் உன்னை விடாது, எல்லா பிறவியிலும் அதே ஜாதியிலே பிறக்கிறாளோ அப்படி உனக்கு நாங்களும் எப்பொழுதும் கைங்கரியபரராகவே பிறக்க வேணுங்கிறத இங்கே தெரிவிச்சுக்கிறாளா. இது விஷ்ணு புராணம் சொல்லித்து. தேவ தேவதேவேதேயம் மனுஷ்யத்வேஜமானுஷி விஷ்ணோர் தேகானுரூபாம் வைகரோத்யேஷாத்மனஸ்தனும். ஏன்னா ஆழ்வாருடைய அனுசந்தானம் ஒருதான் இருக்கு. பெற்றதாய் நீயே திறப்பித்த தந்தை நீ மற்றையாவாரும் நீ பேசில் எற்றையோ மாயமா மாயவனை மாயமுலைவாய் வைத்த நீ அம்மா காட்டும் நெறி. அவன் காட்டுற வழிதானே இது. சுபாலோபனிஷத்தும் சொல்லித்து மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுருக்கதி நாராயணான் அவர் உயிர் சகுத்தயம் மண்ணல். அதோட மட்டும் இல்ல, ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி காட்டலையா, அகம் தாவன் மகாராஜே பித்ருவத்வம் நோபலக்ஷயே பிராதா பக்தாச்ச பந்துச்ச பிதாச்ச மம ராகவஹான். அப்படி உமக்கு எல்லா விதத்திலும் நாங்கள் உற்றோமே ஆவோம், உற்றோமே. அது சம்பந்தம் எங்களுக்கு வேணும். அது எப்படி இருந்தாலும் எப்படிப்பட்ட சம்பந்தம் வேணும் தெரியுமா? என்றைக்கும் உன்னை விட்டு நீங்கா சம்பந்தம் வேணும். அந்த பத்து மாசம் சீதையை பிரிஞ்சு அந்த மாதிரி வேண்டாம். அப்புறம் ராஜ்யத்தை பிரிஞ்சு 14 வருஷம் வனவாசம் போனியே ராமாவதாரத்துல, அந்த மாதிரி ஜனங்களா அயோத்தி மக்களா பிறந்து அது பிரியப்படாது. நாங்கள் பாரதத்துல 13 வருஷம் 12 வருஷம் வனவாசம் 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் 13 வருஷம் நாட்டு மக்கள் பிரிஞ்சாலே அந்த மாதிரி பிரியப்படாது. எப்படி சீதை வண்ணா சொல்ல கேட்டு நிரந்தரமா பிரிஞ்சாலும் அந்த மாதிரிலாம் நாங்கள் பிரியப்படாது. லக்ஷ்மணம் மாதிரி இருக்கணும். ஏன்னா பாணிகிரகணம் பண்ணின சீதை உன் கையை பிடிச்ச தோஷத்தினால பிரிஞ்சா, உன் காலை பிடிச்சானே லக்ஷ்மணன் அவன் எப்போதும் பிரியல. நீ தன்னடிச்சோதி கேள்ற பரியந்தம் பிறந்ததுலேருந்து அவனும் பிறந்து அவனும் உங்கள்கிட்ட அந்த கைங்கரியத்திலேயே ஆழங்கால் பட்டு நிற்கலையா? அந்த மாதிரி லக்ஷ்மணன் மாதிரி பாத கிரகணம் பண்ண வந்தோம், மகாலட்சுமி சீதை பிராட்டி மாதிரி நாங்க நீ பாணி கிரகணம் பண்ணும்படியா வல்ல, உன்னுடைய கைகளை நாங்கள் தீண்ட மாட்டோம், உன் காலிலேயே விழுந்து கிடப்போம், உற்றோமே ஆவோம், உமக்கே நாமாட்சைவோம். உமக்கே நாமாட்சோமே ஆகாட்சி சொல்றதுனால இங்க அனன்யார்க சேஷபூதத்துவத்தை அத்தியற்புதமாக காமிக்கிறார் ஆண்டாள். உனக்கே எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணுவோம், உன்னை விட்டு வேற யாருக்கும் கைங்கரியம் பண்ண மாட்டோம், மற்றவாளை ஒரு பொருட்டா கூட நாங்கள் மதிக்க மாட்டோம். அப்படி இருந்தும் உன்னை விட்டு பிராட்டி பிரிஞ்சது மாதிரி நாங்கள் பிரிவோம்னு நினைக்காத, க்ஷணகாலமும் பிரிய மாட்டோம் அப்படின்னு இங்கே உமக்கே நாமாட்சைவோம், நீழ்குடக்கூத்தனு காட்சைவதே ஆட்சைது அழிப்பிரானை சேர்ந்தவன் வன்குருகூர் நகரான் நாட்கமள் மகிழ் மாலை மார்பினன் மாறன் ஷடகோபன் வேட்கையால் சொன்ன பாடலாயுரத்துள் இப்பத்தும் வல்லார் மீட்சியின் இவை உந்தமானகர் மற்றது கையதுவேன்னு திருவாய்மொழி நாலாம்பத்தில் சீல சொன்னாரே, அந்த மாதிரி அந்த நீள்குட கூத்தனுக்கு ஆட்செய்வதே எங்களது தொழில், ஆட்செய்து ஆழிப்பிரானை சேர்ந்தத அதுவே எங்களுடைய நோக்கம்னு வந்திருக்கோம்பா. எனக்கே ஆட்சைய காலத்தும் என்னும் என் மனத்தே வந்து இடைவீடின் மன்னி தனக்கேயாக என்னை கொள்ளும் மீதே எனக்கே கண்ணனை பயன்கொள் சிறப்பேன்னு 259 திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சாதிக்கலையா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நாங்கள்லாம் எனக்கே கண்ணனை அன்பொல் சிறப்பேன்னு எங்களுக்கு சிறந்தது அந்த கிருஷ்ணனை அடையிறதுதான், அவன் திருவடிவாரத்தை பற்றதுதான்னு வந்திருக்கோம், அதை இல்லைங்கிறதே. பரதாழ்வான போல நீ கெடனா கிடந்து விடுமானாங்க, இல்லை இழையாழ்வான போல அகம் சர்வம் கரிஷியா அமிந்து மிரிண்டு வரவும் காட்டுக்கு நீ வராதேன்னு சொன்னது கேட்டானா லட்சுமண, அவனுக்கும் மறுபடியும் தச்சு எடுத்துக்கிட்டு உனக்கும் ஒரு சட்டு எடுத்துக்கிட்டு இந்தாவா அண்ணா போலான்னு சமர்ப்பிச்சானா மறுபடிய. அந்த மாதிரி அந்த இளையாழ்வான லக்ஷ்மணன் மாதிரி நாங்கள் கைக்கறிய வராள்டா, அதனால எங்களை அனாதரியாதே. நாங்க பரதாழ்வான போல நீ போய் கிடன்னா கிடக்கிறதுக்கு நாங்க ஆள் இல்ல, அடிமை செய்யறதுதான் எங்களுடைய நோக்கம். சரி என்னமோ எனக்கு தெரியாதெல்லாம் சொல்றேன் அடிமை அடிமைன்னு, அப்படின்னா நான் உங்களுக்கு என்னதான் பண்ணணும் கொடுத்த பறைய வாண்டான்கள். இப்போ நான் என்ன பண்ணணும் அத்தியாவது எனக்கு புரியும்படியா சொல்லுன்றான். மற்ற இனங்காமங்கள் மாற்று எங்களுக்கு இதர விஷயங்களிலே இருக்கிறதான ஆசையை மாத்தி அத உன் கைங்கரியத்தின்பால் திருப்பு. உன் கைங்கரியத்திலே நாங்கள் எப்பொழுதும் இழியும்படியாக எம்பெருமானே நீ மாற்று. இப்ப அதான பண்ணிட்டு இருக்காள், அப்புறம் என்ன என்னன்னு கேட்டான். இல்ல ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா கூட இந்த இந்திரியம் சொன்னபடி கேட்காதுன்னு ஆழ்வார் சொல்றாரு. வெண்ணுளார் பெருமார்க்கடிமை செய்வாரையும் செரும்மைபுலறிவை மண்ணுள் என்னை பெற்றால் என் செய்யாமற்று நீயும் விட்டால் பண்ணுளாய் கவிதன்னுளாய் பக்தியினுள்ளாய் பரம் ஈசனே பந்தன் கண்ணுளாய் நெஞ்சுளாய் சொல்லுளாய் ஒன்று சொல்லாவேன்னாரே. அந்த மாதிரி இந்த உன்னிலாவிய ஐவரால் நினைவுத்திருக்குன்னா அப்படி போட்டு எங்களை அந்த வைகுண்டத்துல கூட அந்த இந்திரியங்கள் பாடாப்படுத்துமாமே. அதனால அந்த இந்திரியங்கள் உன்னுடைய திருவடிவாரத்தை அண்ணி வேற இடத்துல பட்டிமையப்படாது. அந்த மாதிரி எங்களுடைய ஆசையெல்லாம் உன் திருவடிவாரத்திலே எப்பொழுதும் இருக்கும்படி பண்ணி உன்னுடைய திருவடிக்கே நாங்கள் நித்தியமாக அசஞ்சலமான கைங்கரியத்தை பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு நீ அருள்பொழிய வேணும். இதுதான் இந்த பாட்டினுடைய ஒரு முக்கிய சாராம்சம். அதுதான் சுருக்கமா ஜிதந்தே ஸ்தோத்திரமும் சொல்றது. நகாம கலுஷம் சித்தம் மமதே பாதயோஸ்திதம் காமயே வைஷ்ணவத்மந்து சர்வசன்மசு கேவலம். ஏம்பெருமானே கிருஷ்ணா, ஒன்ன பார்த்த எங்க கண்ணு வேற ஜிகுப்சையான எதையும் பார்க்கப்படாது. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோதியரங்கமுதினை கண்டகங்கள் மற்றொன்றினை காணாதே. ஏ கிருஷ்ணா, இன்னைக்கு இப்ப வந்து இந்த நந்தகோபனுடைய திருமாளிகையிலே உன்னை சேவிச்சுமோனோ இந்த கண்ணு உன் திருவழியை தவிர இன்னுமே வேற எதையும் பார்க்கப்படாது. அதுக்கு எங்கெந்த இடத்துல வேற இடத்துல ஆசை இருந்தா அந்த ஆசையெல்லாம் உன் திருவடிவாரத்திலேயே இருக்கும்படியா நீ மாத்தி கொடுத்துடுறாப்பா. மற்ற இனங்காமங்கள் மாற்றின்னு இவர்கள் பிரார்த்தித்தார்கள்னு வச்சுட்டு ஒரு அந்நியாபதேசத்தை முடிச்சுப்போம். அதுக்கப்புறம் சுவாபதேசமா சொல்றதுன்னு சொல்லிருக்கோமோனோ அதுல இந்த சித்தஞ்சிர ஆலயங்கிற பாட்டுல உபேய சுரூபம் அதாவது நாம் அடைவதான புருஷார்த்தத்தை பத்தி விவரிக்கிறாள். அங்கே காலே சிறுகாலே அம் சிறுகாலே சிற்று அம் சிறுகாலேன்னு பிரிச்சுடணுமா அந்யாபதேசத்துல? இங்க சுவாபதேசத்துல அது வேற விதமா பிரிக்கணும். சிற்று அஞ்சு இருகால்னு பிரிச்சா அது சிற்றஞ்சு இருகால். அதுக்கப்புறம் அதுல ஏங்கிறதான ஒரு ஏவகாரம். இப்படி பஞ்சகால பாராயணராக இருப்பவன் பிராமணோத்தமர்கள், பஞ்ச இந்திரியத்தை ஜெயிச்சவா. அந்த கண்ணு போன வழியில போறது, கால் போன வழியில போறது, மனசு எங்கேயோ இங்க இருப்பா, அவா மனசு எங்கேயோ டெல்லி பாம்பே கல்கட்டா ஆஸ்திரேலியா அமெரிக்கான்னு சஞ்சாரம் பண்ணும். அப்படி இல்லாத அது அந்த பஞ்ச இந்திரியங்களையும் ஜெயிச்சவா இருக்கணும், பஞ்சகால பாராயணராக இருக்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் மேல நாங்க எப்போதும் சத்வகுணம் ததும்பியவாளாக இருக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சு, இதனாலே தன்னுடைய வைஷ்ணவ சுரூபத்துக்கு விரோதியெல்லாம் கழிக்கிறாளாம். மற்ற இனங்காமங்கள் மாற்றுங்கிறதுனாலே இந்த பலத்துக்கு எது விரோதியோ, நம்ம அடைய விட்டாம எது தடுக்கிறதோ, பிற விஷயங்கள் மேலுள்ள ஆசைதானே நம்ம எம்பெருமானை அடைய விட அப்படி தடுக்கிறது. அதனாலே அந்த பிராப்தி விரோதிய இங்கே சொல்றா, மற்ற இனம் காமங்கள் மாற்று இற்றைப்பறை கொள்வானு. இங்கே இது உபாயம், நீ கொடுக்கிற இந்த சாதாரண தம்பட்டங்கிற பறை எங்களுக்கு வேண்டாம், ஏன்னா இதை நாங்க வாங்கிக்க மாட்டோம். அப்போ உபாய விரோதி எது? அந்த எம்பெருமானை அடைவதற்கு நம்மாலே வெகு சுலபமா பண்ணக்கூடியதான பிரபத்தி. இந்த பிரபத்தியை தவிர நான் சக்தனாக இருந்தாலும் சரி, என்னால அந்த மோட்சத்துக்கு போறதுக்காக அனுஷ்டிக்கப்பட வேண்டிய வித்தைகள்ல எனக்கு அதிகாரம் இருந்து அதை செய்ய எனக்கு சரீரத்திலையும் பலம் புத்தியிலேயும் இருந்தாலும் அதை பண்ண மாட்டேன். ஏன்? அது இந்த ஜென்மத்தில் கிடைக்கும் சொல்ல முடியாது, எத்தனை ஜென்மம் ஆகுமோ. அதனால அந்த காலம் விளம்பத்தை நான் பொறுத்துக்க முடியாது. அப்போ அந்த கால விளம்பத்தை பொறுத்துக்க முடியாதனாலே எனக்கு பிரபத்தி மட்டுமே ஒரே உபாயம். அதனால பிரபத்தியை தவிர மீதி இருக்கிறதான அந்த உபாயங்கள்லாம் கழிச்சா கோவிந்தா. அது அகார சப்தம். அகாரங்கிறது என்ன? அந்த சாக்ஷாத் எம்பெருமான சொல்லும். அகாரார்த்தோ விஷ்ணு, மகாரார்த்தோ ஜீவஹா, உகாரார்த்தோ அனையோ சம்பந்தோகோ நரோணம் பட்டர். அந்த மாதிரி இங்கே அகாரார்த்தம் அவரக்ஷணே அப்படின்ற தாதுவிலேருந்து அகாரம் பண்ண மாதிரி, அதுல அந்த ஆங்கர் எழுத்து எப்படி மொழிக்கு முதலோ அதே மாதிரி இந்த அகாரவாசியனான பகவான் மொழிக்கு முதல் எல்லா எந்த சப்தத்தை நாம் சொன்னாலும் அதுல அகாரம் இல்லாது சொல்ல முடியாது. அதனாலே நாம் சொல்லுகின்ற சொற்கள் அனைத்தும் எம்பெருமானையே குறிக்கிறது. எல்லாரும் எல்லாமும் கோவிந்தன்தான். அதனால அங்க அகாரார்த்தத்தை வெளியிடுறா. அதுக்கு மேல அந்த ஏகாரம் இருக்கே அதுல உனக்கேன்னு சொல்றா பாருங்க, உனக்கே நாம் ஆட்சிவோம். அந்த உனக்கே ஏங்கிறது ஏகாரம் இருக்கு. அது என்னன்னா உகாரார்த்தம். உகாரத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றா தெரியவா? ஒன்னு பிராட்டின்னு அர்த்தம், இன்னொன்னு அந்த சேஷசேஷி பாவம். இந்த ஜீவாத்மா தாசபூதன் அவனுக்கு சேஷி யஜமானன் எம்பெருமான். அந்த அகாரவாசியனான பகவான் சேஷி, மகாரவாசியனான அந்த ஜீவாத்மா சேஷபூதன்கிறதான அந்த ரெண்டு பேருக்கும் உள்ளதான பரஸ்பர உறவு இருக்கே, அந்த உறவை இங்கே சம்பந்தத்தை இந்த உகாரார்த்தம் சொல்றது. அதை தான் இந்த உனக்கேங்கிற அந்த ஏகாரம் சொல்றது. நாமாட்சைவோ, நாமுங்கிறது இது மகாரார்த்தம். இவா தானே சொல்ற? அப்போ மகாரார்த்தம் இதுல மகாரார்த்தோ ஜீவகான்னாரோனோ பட்டர். அந்த மாதிரி இந்த மகாரம்ங்கிறது நாம்ங்கிறது உந்தன்னோடு உற்றோமேயாவோம். இப்போ உனக்கு நாராயணன்னு பேரு, நாரங்கள் இல்லைன்னா வெறும் அயனாயனன்னு சொல்ல வேண்டித்தான், இல்ல எங்களுக்கு அயனம் வேண்டாம் நாங்க வெறும் நாரமா இருக்கோம்னா நாங்க நாரநாரம்னு சொல்ல வேண்டித்தான். அப்போ நீயும் நானும் அயனமும் நாரமும் சேர்ந்தாதாண்டா நாராயணன், நீ என்னையன்றி இலை நான் உன்னையனே இலைகண்டாய் நாராயணர். பொன்னை கொண்டு உரைகள் மோதே நிறைமிழ உழைத்தாற்போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன், என்னையும் உன்னிலிட்டேன் உன்னையும் என் உள் வைத்தேன், என்னப்பா இடியேசா என்னுயிர் காவலனேன்னு சென்னியோங்களை பெரியாழ்வா சாதிக்கலையோ. அந்த மாதிரி இந்த நாராயண சித்தார்த்தம் இருக்கே அவ்வளவு வசத்தி, உன் தன்னோடு உற்றோமே ஆவோம். ஒழிக்க ஒழிந்திலைன்னா நீயே ஜீவாத்மாவே நீ வாண்டானா உனக்கு சரீரமா இருக்க மாட்டேன் போன்னு நீயும் எங்களை விளக்க முடியாது. ஏ எம்பெருமானே நீதான் எங்களுக்கு சரீரி, நீ வேண்டான்னு நாங்களும் ஒழிக்க முடியாது. நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவு இருக்க அது ஒழிக்க ஒழியாத உறவு. நீ நினைச்சாலும் அறுத்துக்க முடியாது பகவானே, நாங்க நினைச்சாலும் அறுத்துக்க முடியாது. அது ஒழிக்க ஒழியாத உறவு. அந்த உறவைத்தான் இந்த நாராயண பதார்த்தம் காமிக்கிறது. அதை தான் ஆண்டாளிங்க உந்தன்னோடு உற்றோமேயாவோம், உமக்கே நாமாச்செய்வோம் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும். அப்போ அந்த நாராயண சப்தத்துக்கு மேல திருவஷ்டாட்சரத்துல ஆயன்னு ஒரு பதம் இருக்கு பாருங்கோ, அது சதுர்த்தி தாகத்தியம்னு சொல்லுவா சாஸ்திரத்துல. அந்த சதுர்த்தியினுடைய நான்காம் வேற்றுமடையினுடைய உருவினுடைய அர்த்தத்தை இங்கே சொல்ற, இற்றைக்கும் ஏழு இரவிக்கும். அப்படின்னா இவன் கைங்கரியவரனா சதா சர்வ காலமும் இருக்க வேணும். எம்பெருமானுக்கு கைங்கரியவரனாக இருக்கணும். நான் சொன்ன நான் அவங்க பெரிய வைஷ்ணவம், இங்க இருக்கிற வரைக்கும் கைங்கரியம் கைங்கரியம் எம்பெருமான் கைங்கரியம், அங்க போனா ரொம்ப திலோத்தமா டான்ஸ் ஆடுவோம் அனுபவிப்போம்னு சொல்றடா, அங்கேயும் போய் எம்பெருமான் திருவிழிவாரத்துல கைங்கரியம் சுத்த சோப்பலாங்கி மதம் தான் உங்க மதம். எப்ப பாரு வேலைக்காரனா இருக்கிறதுக்கே ஆசைப்படுறது உங்க மதம். அங்க இது பாரு அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் ஆயிடுறேன்றான், அந்த மதத்துக்கு வராத இப்படியே கிடந்து அலையிறேடையன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம அந்த சதுர்த்தியார்த்தத்தையே அதையே வசந்தா நினைச்சு அந்த எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலேயே கைங்கரியம் பண்றதே நமக்கு ரொம்ப வசத்தின்னு நினைக்கிறோம். அதத்தான் இங்கே எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாமாட்சைவோம். ஒன்ன தவிர யாருக்கும் பண்ண மாட்டோம், உமக்கே அங்க ஒரே விவகாரம். ஏன்னா அங்க உமக்கே நாமாட்சைவோம்னா உன்னுடைய திருவடியை தவிர வேற இந்திரச்சந்திராதிகள் காலில் போய் விழ மாட்டோம். ஏன்னா நீ எங்களுக்கு நாங்க கோரிய நன்மையை கூடு கொடுக்காத போ, அதை பத்தி நாங்களுக்கு கவலையே இல்லை. திருக்குடந்தை எம்பெருமான் ஆறாமுதனை அழ்வார் அனுபவிச்சார், அஞ்சதுக்கு அப்புறம் அவர் சரணாதி பண்ணார், கொடுக்க முடியாதுட்டார். ஏன் கொடுக்க முடியாது, நீ என்ன பண்ணிருக்க ஆயிரம் பாசுரம் பாடுறேன்னு சொல்லியிருக்கியா, சரி இப்ப எவ்வளவு ஆயிருக்கு, இது ஒரு அஞ்சு பத்து, இது ஒரு எட்டாம் பத்து, அப்போ இன்னும் மீதி இருக்கணும் அதெல்லாம் பாடு, அதுக்கப்புறம் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் கிடையாது விட்டார். என்ன பண்றது, இவருக்கு பெருமாளை விட்டும் போக முடியல. அப்போ களைவாய் துன்பம் களையாதொழிவாய் கலகன் மற்றிலேன், ஏ அமுதா நீ என்னுடைய துன்பத்தை எல்லாம் நீக்கு நீக்காத போ, நீ நீக்கலையேங்கிறதுக்காக இன்னொரு சுத்திர தெய்வங்காலில் போய் நான் ஒரு காலம் விழமாட்டேன். களைவாய் துன்பம் களையாதொழிவாய் கலைகன் மற்றில் என் ஒன்ன விட்டா எனக்கு கதியாடுறான்றார் பாருங்க. அந்த மாதிரி மற்ற இனங்காமங்கள் மாற்று, இதுதான் உசந்தான நம பதார்த்தத்தினுடைய அர்த்தம். அந்த நமசிலே விரோதியை கழிப்பதாக நம் பூர்வர்கள்லாம் வியாக்கியானம் பண்றா. அதனால இந்த ந மகா இது செகண்ட நம்ம சொல்லுவா, அதாவது தனித்தனியா ந மகான் ரெண்டா பிரிச்சா அது பிராப்தி விரோதி, அது அது கழிக்கிறது. அப்படின்னா என்ன, நம்மளுடைய அகங்கார மமகாரத்தை கழிச்சு நாம தாசபூதன், இந்த ஜீவாத்மா சுதந்திரன் அல்ல அவன் பரதந்திரனே அப்படிங்கறத ஸ்பஷ்டமா காட்டுறது நமசு. இது தெரிஞ்சுட்ட உடனே என்ன பண்ணோம், இப்படி சகண்டமா அர்த்தம் தெரிஞ்சுட்டோம்னா அகண்டமா நமஹான்னு அந்த எம்பெருமான் திருவடியிலே சரணாகதி பண்ண வேண்டித்தானே. அதனாலே இந்த நமசானது பிராப்தி விரோதியை கழித்ததையும் காட்டி அந்த எம்பெருமான் திருவடியிலே சரணாகதி பண்றதையும் காமிக்கிறதுன்னு நம் பூர்வர்களுடைய நிர்வாகம். அதே மாதிரி இந்த 29வது பாசுரமான சிற்றஞ்சிறுகாலேயே அவர்கள் அந்த பலமான புருஷார்த்தமான மோக்ஷத்தை பெற்றார்கள் எம்பெருமானமிருந்துன்னு வச்சுண்டு நாமெல்லாம் சந்துஷ்டாளாகணும்னு பிரார்த்திண்டு அடியேன் தலை கட்டுகிறேன். கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.